போய் சிவகாமி பாத்தியா உன் பிள்ளைகள்லாம் என்ன தனியும் மரமா தவிச்சு விட்டுட்டு போயிட்டாருங்க பாத்தியா சிவகாமி எல்லாரும் போயிட்டா கலவரால ஒண்ணு செய்ய முடியாதுன்னு நினைச்சீங்களா நானே பாடுபட்டு ரகுபதி பாலம் சமீபா எல்லாரும் சேர்ந்து கை தட்டாதான் சட்டம் வரும் அன்னைக்கு சொல்லுண்டா இன்னைக்கு சொல்றேன் இந்த ஒரே செய்தால் அந்த சட்டத்தை உண்டாக்கி தடுக்கண்டா வாங்கடா வாங்க வாங்கடா